என்னை சுத்தமாக மறந்தே நினைவில்லையா, அதை சொல்லத்தான் நினைக்கின்றே, நான் சொல்லாமல் தவிக்கின்றே. செம்பருத்தி பூவே, செம்பருத்தி பூவே, உள்ளம் மல்லி போனாய் நினைவில்லையா. சொல்லத்தான் நினைக்கின்றே, நான் சொல்லாமல் தவிர்த்து